கனவு தோன்றும் ஆயிரம் பாரம்மா நான் சிந்தும் கண்ணீரின் வெள்ளம் நீ வந்து பார்த்தாலும் தாங்காது உள்ளம் என்னாலும் நானும் தஞ்சம் சங்கீதம் இரானே என் காதல் வேதம்.